கொண்டாடும் சம் சம் சபலம் விடாமல் சரசம் கொண்டாடும் சம் சம் இளமை நதியில் குளிக்க வரவா இரண்டு கரையை இணைக்க வரவா சம் சம் சம் சம் சரசம் கொண்டாடும் சம் சம் சரசம் கொண்டாடும் சம் சம் இளமை நதியில் குளிக்க வரவா